மூன்று நிமிட தியானம். 12 பிப்ரவரி 2026 வியாழக்கிழமை. தலைப்பு: கண்ணீரின் பாரமும் கெம்பீரத்தின் அறுவடையும். மனப்பாட வசனம்: கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். இன்றைய தியானம்: நான் புருஷனான போதோ குழந்தைக்குரியவைகளை ஒழித்துவிட்டேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். உண்மையான ஜெபபாரம் ஒன்றை கர்த்தர் நம்மேல் வைக்கும் முன் நம்மில் அநேகர் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய பல காரியங்களை தூக்கி எறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சமீபத்தில் ஒரு சுவிசேஷ குழுவுடன் நாங்கள் இருந்தபோது அபிஷேக நேரத்தில் பின்மாற்றமடைந்திருந்த ஒரு மனிதன் ஆண்டவரிடம் திரும்பி வந்தான். பல வருடங்களான தோல்வியும் அலைந்து திரிதலும் முடிவுக்கு வந்த அந்த திரும்புதல் முழுவதும் கிருபையினால் உண்டான ஒரு அற்புதமாயிருந்தது. அவன் முழுவதும் உடைந்த நிலையில் கண்ணீரோடே ஜெபிக்கத் தொடங்கினான். அவனால் தன் ஜெபத்தை முடிக்கவே முடியவில்லை. காரணம், அழிந்து போகும் மனிதர்களை குறித்த ஒரு பாரத்தை தேவன் அவனுக்குள் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த பாரம் அவனிடத்தில் தொடர்ந்தே காணப்பட்டது. தேவன் தமது சிறுசித்தத்தின்படியே நம்மை ஒரு பாரத்தை சுமக்கத் தெரிந்து கொண்டிருப்பாரானால் அதை அவர் நம்மிலிருந்து எடுக்கும் வரை நாம் அதை சுமந்தே ஆக வேண்டும். இந்த பாரமே பின்னாளில் அறுவடையின் மகிமையாய் மாறுகிறது. இன்றைய மேற்கோள்: தேவன் கொடுக்கும் பாரம் நம்மை உடைக்கல்ல, பிறரை ரட்சிக்கவே. டாக்டர் ஆரே தோரே. பரிந்துரைக்கப்படும் புத்தகம் எழுப்புதலின் ஜெபம் பை லெனார்ட் டிராவன்ஹில். ஜெபம்: கர்த்தாவே, நீர் நியமித்த பாரத்தை சுமக்கும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். கண்ணீரோடே விதைக்க கற்றுக் கொடுத்து உமது காலத்தில் கெம்பீரத்தோடே அறுக்கும் கிருபையையும் தாரும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: விதைப்பின் நியமமும் கண்ணீரின் நியமமும் சுமக்கும் நியமமும் இவை அனைத்தும் தேவ நியமங்களே. அவற்றுக்கு கீழ்ப்படிந்தால் கெம்பீரமாய் அறுக்கும் நாள் நிச்சயமாக வரும். புலம்பல் ஆனந்தமாக மாறும். ஒடுங்கிய ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை உடுத்தப்படும். ஜெபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். ஃபோன் 9243183231.